யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள இந்த நொடி நெஞ்சம் ஏங்குதே. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன், தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? குட் லக் விஸ்வா. தேங்க் யூ. அடுத்த ஐபோன்ல ஐஎஸ்டி பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். என்னை நானும் உன்னை நீயும் தோற்கலாம், இங்கு துன்பம் கூட இன்பம் என்று கண்டு கொள்ளலாம். என்னாகிறேன் என்று ஏதாகிறேன், இது காற்றிலே சாயும் குடையாகிறேன். என்ன நெஞ்சானது இன்று பஞ்சானது, அது பரதோடு மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. வேண்டாம் ப்ரோ, அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. பஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த நேரத்தில் நான் வேணாம் ப்ரோ, ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா போன நினைக்கிறது தப்பு ப்ரோ.